கொஞ்சம் எனக்கு குடிமகளே, வெறும் குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. அதிசயம் இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம்? கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம், காதலி வேற என்ன சாத்திரம்? குடிமகனே, பெரும் குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை. குடிமகனே, பெரும் குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு.